श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुधा हृदि प्रणतसुरकिरीटप्रान्तमन्दारमाला विचलितमकरन्दस्निग्धपादारविन्दः पशुपतिविधिपूज्यः पद्मपत्रायताक्षः अनिपतिपुरनाथः पातु मां देवनाथः देवाधिनाथकमलापृतनेशपूर्वाम् दीप्तान्तराम् वकुलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्राम् गोत्रीम् जगन्ति गुरुपङ्क्तिमहम् प्रपद्ये. மெதுவாக எம்பெருமானுடைய நாபி கமலத்தை எல்லாம் நன்றாக அனுபவித்தார். எம்பெருமானுடைய நாபி கமலம்னு சொல்லச்சியே அதுல பிரம்மா இருக்கிறபடியினாலே சகல ஜெகத் சிருஷ்டியும் செய்பவன் எம்பெருமான், எல்லா ஜெகத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியது இந்த திருநாபி என்பதாக பிரம்ம லட்சணமே தெரிகிறது. எம்பெருமானுடைய பரத்துவமே தெரிகிறது. பிரதானமாக அதை எல்லாம் அனுபவித்தார். இப்பொழுது எம்பெருமானுடைய ஊரு யுக்மம் என்று சொல்லக்கூடிய திரு தொடைகளை அனுபவிக்கணும். அதற்கு முன்னாடியாக ரசனாத்வதியா அப்படின்னு எம்பெருமானுடைய இடுப்பிலே இடுப்பிலே இருக்கக்கூடிய காஞ்சி குணம் என்று சொல்வார்கள், ரத்னங்கள் எல்லாம் இழைத்து இருக்கக்கூடிய உத்தியானம் அதை அனுபவிக்கிறார் என்பதாக நம்ம பார்க்க போறோம். இப்ப ஸ்லோகத்தையும் அதுக்கு ரசனா என்பதாக பெயர். போன ஸ்லோகத்திலேயே அதை பத்தியான சின்ன ஒரு குறிப்பு ஒன்று நமக்கு இருந்ததை பார்த்தோம். இப்போ அதை அனுபவிக்கிறார். பீதாம்பரேன பரிவாரவதி சுஜாதா தாஸ்யே நிவேசயதி தேவபதே த்ரிசௌமே விந்யஸ்த சவ்யகர சங்கமஜாயமான ரோமாஞ்சரம்ய கிரணா ரசனா த்வதீயா. தேவபதே தேவநாத பெருமானே, த்வதீயா ரசனா, உம்முடையதாக இருக்கக்கூடிய இந்த ரசனாவானது இடுப்பிலே இருக்கக்கூடிய ஒரு ஒட்டியானம் போல இருக்கக்கூடிய ஆபரணத்துக்கு ரசனா என்பதாக பெயர். அந்த ரசனாவானது திருஷௌ மே என்னுடைய கண்களை தாசியே நிவேசயதி தாசனாக பண்ணுகிறது, என்னுடைய கண்களை அது அடிமையாக்கி கொள்ளுகிறது. அதாவது என்னுடைய கண்கள்னாலே நான் ரசனாவை செவித்த உடனேயே நான் உடனே அடிமையாகி விடுகிறேன், உடனே எம்பெருமானுக்கு தாசனாகி விடுகிறேன். ரொம்ப உயர்ந்த விஷயத்தை ரொம்ப அழகான விஷயத்தை பார்த்தால் உடனே நமக்கு என்ன தோணும்னா அவருக்கு போய் நம்ம தாசனாக இருந்து விடலாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரியாக ரசனாவுக்கு அந்த சுபாவம் இருக்கு போல இருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறபடினால என்னை அது தாசனாக ஆக்குகிறது, அடிமைப்படுத்துகிறது. அந்த ரசனாவை பத்தி சொல்லும் போது சில விஷயங்கள் பீதாம்பரேன பரிவாரவதி சுஜாதா, சுத்தி பீதாம்பரம் இருக்கிறபடினாலே நல்ல பரிவாரம் அந்த ரசனாவுக்கு கிடைத்திருக்கிறது. பரிவாரம்னா சுற்றி இருக்கக்கூடியது, சாதாரணமா ரசனா இல்ல, பீதாம்பரத்தை தரிச்சு அது மேலதானே இந்த ரசனாவை தரிச்சிருக்க. அதனால பார்த்தோம்னா இதுக்கு நல்ல பரிவாரமாக பீதாம்பரம் கிடைத்திருக்கிறது. அந்த பீதாம்பரம் இந்த ரசனாவுக்கு அழகு கூட்டும்படியாக இருக்கு, இந்த ரசனா அந்த பீதாம்பரத்துக்கு அழகு கூட்டும்படியாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ரசனா. ரெண்டாவது சுஜாதா. சுஜாதானா ரொம்ப அழகானது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் விநியஸ்த சவ்யகர சங்கம ஜாயமான ரோமாஞ்சரம்ய கிரணா, அந்த ரசனால எத்தனையோ ரத்னங்கள் இருக்கு, அதனுடைய கிரணங்கள் எல்லாம் மேலெல்லாம் பரவி இருக்கு பெருமாளுடைய திருமேனிலேயே. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டா ரோமாஞ்சம் ஏற்பட்ட மாதிரி இருக்கான், ஒரு ரசனாவுக்கு ஒரு ரோமாஞ்சம் வந்த மாதிரியாக. அதாவது ரோமாஞ்சம்னா மயிர் கூச்செறிதல் அப்படின்வா. எப்படி ஆனால் திடீர்னு மயிர் கூச்சி எரிஞ்சிருக்குன்னா உடம்பெல்லாம் அப்படியே ரோமங்கள்லாம் குத்திட்டு இருக்குமோ, அந்த மாதிரி ரசனாவுடைய மயிர் கூச்சிதானோ இது அப்படின்னு தெரியும்படியாக அந்த பிரகாசங்கள் எல்லாம் இருக்கு. அப்போ ரோமாஞ்சம் வர்ணம் தான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா நாயகனுடைய ஸ்பரிசமா, அது விநியஸ்த சவ்யகர சங்கம ஜாயமான, எம்பெருமான் தன்னுடைய இடது கையை அப்படி வைத்துக் கொண்டிருக்கிறான் தேவநாத பெருமான். அந்த இம்பிரமானுடைய இடதுகை அந்த ரசனையில பட்ட உடனேயே அதனால அதற்கு வந்தது ஒரு ரோமாஞ்சம். அந்த ரோமாஞ்சத்தினாலே அதுதான் அதனுடைய கிரணங்களாக சேவை சாதிக்கிறது. அப்படிப்பட்ட உன்னுடைய ரசனையானது என்னுடைய திருஷவ் கண்களை தாசியே நிவேசயதி, அடிமையாக்கி கொள்ளுகிறது, அடிமையில் ஈடுபடுத்துகிறது அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துல அந்த ரசனாவை ஒரு நாயகியாக வச்சிருக்க, தன்னை நாயகியாக இருக்கிறத காட்டிலும் அந்த ரசனாவை ஒரு நாயகியாக இங்க சுவாமி தேசியன் சொல்லியிருக்க. ஒரு நாயகியானவர் இருக்கார், அதுவும் ராஜகுலத்தை சேர்ந்தவர், ஒரு ராணி இருக்கார் அப்படின்னு வச்சுப்போம். அந்த ராணி எப்படி இருப்பாருன்னு கேட்டா, நிறைய பரிவாரங்கள், ராணியை சேர்ந்த பரிவாரங்கள்லாம் நிறைய பேர் இருந்துட்டு இருப்பார். ராணியுடைய தோழிகள், ராணியுடைய வேலைக்காரிகள் அப்படின்னு நிறைய பேர் இருப்பார். ரெண்டாவது சுஜாதா அப்படின்னா நல்ல குலத்திலே பிறந்தவளாக, எப்பவுமே நல்ல ராணியா இருக்கணும்னா நல்ல குலத்துல பிறந்தவள் தான் ராணியாக ஆக்குவார், பட்டத்து ராணியாக ஆக்குவார், அப்படி நல்ல குலத்திலே பிறந்தவளாக இருப்பார். மூணாவது விநியஸ்த சவ்யகர சங்கம ஜாயமான ரோமாஞ்ச ரம்யகிரணா அப்படின்னு. அந்த நாயகிக்கு அந்த நாயகனுடைய கை பட்டாலே உடனே ரோமாஞ்சம் வந்துவிடும். ஏனால் உத்தம குலஸ்திரீயாக இருக்கிறபடியினாலேயே அவருக்கு லஜ்ஜாதி குணங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறபடினால சவ்யகரம் அப்படின்னா இடது கையா. இந்த ரசனா இருக்கிற கூடிய இடம் எதுன்னு கேட்டானா இடையிலே தானே இருக்கு. அந்த இடையிலே தானே நாயகன் வந்து தன்னுடைய கையினாலே அணைப்பான். அப்போ அவனுடைய சவ்யகர சங்கமம், இடது கை சங்கமம் அப்படிங்கிறது வந்த உடனேயே அதனாலே உண்டானது ரோமாஞ்சம் அப்படின்னு மயிர்கூச்சி எரிந்து அவர் ஒரு பக்கம் வெட்கத்துடனும் இன்னொரு பக்கம் ஆனந்தத்துடனும் இருப்பாராம். அப்படி இந்த ரசனாவானது இருக்கிறது, ஒரு நாயகியாக ரசனா இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த ராணி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, நாயகன் வந்து விட்டான், நாயகன் பின்பக்கமா வரான்னு வச்சுப்போம், வந்து இவளுடைய இடையை இருக்க அணைத்துக் கொள்கிறான். அப்ப அதனாலேயே இவளுக்கு ரோமாஞ்சம் வந்து விடுகிறது. உடனே அடுத்த க்ஷணம் இவள் என்ன பண்ணுவாள் அப்படின்னு கேட்டா, அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வேலைக்காரிகள்லாம் யார் யார் இருக்காளோ அவள் எல்லாம் மெதுவா ஒரு வேலையை சொல்லி அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு விடுவாள். நீ போய் நான் சொன்னேனே அந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பிச்சு விடுவாள். அந்த மாதிரி இந்த ரசனாவானது என்னை தாசியே நிவேசயதி, என்னுடைய கண்களை, மே திருஷவ், என்னுடைய கண்களை தாசியே நிவேசயதி, வேலையில் ஈடுபடுத்துகிறது. இந்த வேலையை செய், அந்த வேலையை செய் அப்படின்னு அதிலே ஈடுபடுத்துகிறது. அதாவது தேசியனுடைய அனுபவம் என்னன்னு கேட்டா, என்னுடைய கண்ணாலே நான் உன்னுடைய ரசனையை சேவிக்கும் போது அந்த ரசனையில இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை பெற்றபடினாலே நான் மெதுவாக அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துவிட வேண்டும் என்பதாக தோன்றுகிறது அப்படின்னு ஒரு விதமா சாதிக்கிறார். அதாவது என்ன கேட்டா, இவருடைய நாயகாபாவத்தை காட்டிலும் ரசனாவனுடைய நாயகாபாவம் இதுல பிரகாசமாக இருக்கு. இப்படி நாயகாபாவத்தை அனுபவிப்பார்களா அப்படின்னா, இந்த நாயக்கன்மைகள்ல பல விதம் உண்டு. அதுல சில நாயகர்கள், அதாவது ராஜகுலத்திலே பிறந்த நல்ல ராஜகுமாரன் முதலான சில நாயகர்கள், அவர்களுக்கெல்லாம் தட்சிணா அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதாவது அவர்களுக்கு ரெண்டு மூணு நாயகைகள்லாம் இருப்பா. அந்த மாதிரி நிலையில சுவாமி தேசிகன் வச்சு அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்றான். இங்க ரசனா அப்படிங்கிறவர் ஏற்கனவே நாயகியாக இருக்கார், சுவாமி தேசிகன் அப்படிங்கிறவர் அடுத்து நாயகியாக போறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாவம் இருக்கு என்று சொல்லுகிறார்கள். ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை விசேஷமா பார்க்கும்போது, பீதாம்பரேண பரிவாரவதி, பரிவாரம்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. அதாவது அந்த நாயிக அரசனாங்கிறவன் நாயிக்கான்னு வச்சுப்போம், நாயிக்காக்கு பரிவாரங்கள்லாம் தோழிகள் வேலைக்காரிகள்லாம் இருப்பா. அப்புறம் இந்த ரசனாவுக்கு பரிவாரம்னா சுற்றி இருக்கு அப்படின்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அந்த ரசனாவை சுத்தி அந்த பீதாம்பரம் அப்படின்னு இருக்கிறபடினால பீதாம்பரேன பரிவாரவதி அப்படின்னு. சுஜாதாங்கிறதுக்கும் ரெண்டு அர்த்தம், சுஜாதானா அழகானவள் அப்படின்னு அர்த்தம், இது அந்த ரசனாவுக்கு பொருந்தும். சுஜாதானா சுஜாதா அப்படிங்கிறபடினால நல்ல பிறப்பை உடையவள், நல்ல குலத்திலே பிறந்தவள்னு, இது அந்த நாயிகைக்கு பொருந்தும். ஏன்னா ராணியாக இருக்கக்கூடியவர் நல்ல குலத்திலே பிறந்தாதான் ராணியாக அவர்கள் ராஜாக்கள்லாம் ஏற்றுக்கொள்வார்கள். பீதாம்பரேன பரிவாரவதி சுஜாதா. அப்புறம் மூணாவது என்ன கேட்டா, விநியஸ்த சவ்யகர சங்கம ஜாயமான ரோமாஞ்ச ரம்ய கிரணா. அந்த ரசனாவிலேருந்து ஒரு ரம்ய கிரணா, அழகான கிரணங்கள் வெளியில வந்திருக்கு, அது ரோமாஞ்சம் மாதிரி இருக்கான். ரோமாஞ்சம் வரத்துக்கு காரணம் விநியஸ்த சவ்யகர சங்கமம் அப்படின்னு. சவ்யகரன்னா இடதுகையினாலே, இடதுகையை வைத்திருக்கிறபடினாலே அதனுடைய சங்கமத்தினாலே, ரசனாங்கிறவள் தான் ஒரு நாயகி. அப்ப பகவான் வந்து அந்த ரசனா கிட்ட எடுத்துக்கை வச்சிருக்காங்க, அதாவது இதுக்கு கட்டிஹஸ்தம் என்பதாக பெயர். இடுப்பிலே பெருமாள், இடுப்பு கிட்ட பெருமாள் ஒரு ஹஸ்தத்தை வைத்துக் கொண்டிருப்பான், அதற்கு கட்டிஹஸ்தம் அப்படின்னு பெயர். இங்க தேவநாத பெருமான் அந்த மாதிரிதான் சேவை சாதிக்கிறார், இடுப்பு கிட்ட எம்பெருமானுடைய ஹஸ்தம் அப்படிங்கிறது இருக்கு. அதனால என்ன இருக்குன்னு கேட்டா, அதுவும் சவ்யகரம் இடது கை இருக்கு, வலது கை தான் அபயமுத்திரையோட இருக்கு. அதான் குறிப்பா அதை சொல்ற விநியஸ்த சவ்யகர சங்கம, வைக்கப்பட்ட சவ்யகரம் இருக்குள்ள ரசனா மேல சவ்யகரத்தை வைத்திருக்கிறான். அப்ப ஒரு நாயகிக்கு எம்பெருமானுடைய இந்த நாயகனுடைய திருக்கை பட்ட உடனேயே சங்கம ஜாயமான, அதில் தொடர்பு வந்த உடனே ஜாயமான ரோமாஞ்சம், அந்த ரோமாஞ்சமாகிற ரம்ய கிரணத்தை உடையவள், ரம்ய கிரணமே ரோமாஞ்சமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். எப்படியானால் ஆழ்வார் சொன்னாரோ, முடிச்சோதியாய் உனது முகச்சோதி வளர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் வளர்ந்ததுவோ அப்படின்னு சொன்னார் இல்லையா. எம்பெருமானுடைய முகத்துல இருக்க பிரகாசமே மேல போய் அதுவே கிரீட்டம் ஆயிடுதான். எம்பெருமானுடைய திருவடியில இருக்கக்கூடிய பிரகாசம் இருக்கோ இல்லையா, அதுவே கிரீடம் போய் அதுவே பாதபீடம் ஆயிடுதான். ஆக முகத்துக்கும் திருவடிக்கும் சொன்னார், அதுல இருந்து ஒரு வெளிச்சம் ஒண்ணு வருது, வந்து மேல போறது, பார்த்தா அதுவே கிரீட்டம் ஆயிடுது. அந்த மாதிரியாக நடுவுல இருக்கக்கூடிய ரசனாவுக்கு தேசிகன் சொல்ற அந்த ரசனாவுடைய பிரகாசம் தான் எம்பெருமானுக்கு ரோமாஞ்சமாக நிற்கிறது, இவளுடைய ரோமாஞ்சமாக இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ற. விநியஸ்த சவ்யகர சங்கம ஜாயமான ரோமாஞ்ச ரம்ய கிரணா ரசனாத்வதியா, அப்படிப்பட்ட நல்ல கிரணத்து ரோமாஞ்சமாகிற அழகான கிரணத்தை உடைய உன்னுடைய ரசனையானது தாசியே நிவேசயதி தேவபதோ திருஷோ மே, என்னுடைய திருஷோ மே திருஷோ, என்னுடைய இரண்டு கண்களை தாசியே நிவேசயதி அடிமை, அதாவது வேலைக்கு வேலையில் ஈடுபடுத்துகிறது அர்த்தம், எனக்கு கைங்கரியம் பண்ணுவதில் இது ஈடுபடுத்துகிறது. இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்றபடினால ரசனாங்கிறது எப்படி ஒரு நாயகியாக இருக்காளோ அந்த மாதிரி தன்னுடைய ரெண்டு கண்களையும் கூட நாயகியாக சுவாமி தேசியன் இங்க நினைச்சுட்டு இருக்க என்பதாக சொல்லலாம். அந்த இரண்டு கண்களையும் அவர் அடிமைத்தனத்திலே ஈடுபடுகிறாங்க. அப்படினால எத்தனை நாயகி இருந்தாலும் அந்த ஜேஷ்டமான நாயகி இருக்க அழியோ அவருக்கு அவருக்கு சொல்றதுதான் எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு மகிஷியின் பெயர் அவருக்கு பட்டத்து மகிஷி என்பதாக சொல்லுவார். அந்த மகிஷி சொல்றதுதான் மற்ற பேர்லாம் கேட்டுருப்பார், அந்த ஒரு அர்த்தமும் கிடைக்கிறது. அதனால ரசனாவை மகிஷி ஆக்கி சுவாமி தேசிகன் தன்னை ஒரு நாயகியாக ஆக்கி கொள்கிறார். அதனால எந்த குறவும் கிடையாது. ரசனாங்கிறவரை மகிழ்ச்சியாக சொல்றது வெறும் ஒரு அலங்காரத்துக்கு தானே சொல்றேன். உண்மையில சுவாமி தேசிகன் தன்னை மகிழ்ச்சியாக பார்க்கும்போது அந்த ரசனாவையும் மகிழ்ச்சியாக அவர் வந்து ரூபணம் பண்றார், இல்ல ஒரு உபமானமாக சொல்றார் அப்படிங்கறது மாத்திரம் தான் இங்க ஏற்படும். அப்போ ஸ்லோகம் 100 வச்சு பார்க்கலாம். பீதாம்பரேண பரிவாரவதி சுஜாதா தாஸ்யே நிவேசயதி தேவபதோ தேவபதே த்ரிஷௌ மே விநியஸ்த சவ்யகர சங்கம ஜாயமான ரோமாஞ்ச ரம்ய கிரண ரசனா த்வதீயா. இந்த இடத்துல அழகு என்ன கேட்டா, ரசனாவை அனுபவிக்கும் போது பீதாம்பரத்தையும் சேர்த்து வச்சு அனுபவிச்சிருக்கேன். தனியா எம்பெருமானுடைய திரு ஆடையை பத்தி அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாமன் சிந்தனையே அப்படின்னா இந்த மாதிரி பல இடங்கள் ஆழ்வார்கள்லாம் நிறையவே பாடியிருக்கான். ஆனா பீதாம்பரேன பரிவாரவத்தி ரசனா அப்படின்னு பீதாம்பரத்தோட கூட இருக்கக்கூடிய ரசனான்னா பீதாம்பரமே நல்ல பிரகாசமா இருக்கும், ரசனாவும் பிரகாசமா இருக்கும், இது ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு சேர்ந்து பரஸ்பரம் அதை அழகு கூட்டிக் கொள்கின்றன அப்படிங்கிற அர்த்தத்துல இது இருக்கு. அடுத்தது ஸ்ரீரத்ன காரணம் உபாத்த திருத்தீய வர்ணம் தைத்தேந்திர வீர சயனம் தைத்தோபதானம் தேவேச யௌவன கஜேந்திர கராபிராமம் ஊரீ கரோதி பவதூரு யுகம் மனோமே. எம்பெருமானே தேவேச தேவநாசனே, பவதூரு யுகம் உம்முடைய இரண்டு திருத்துடைகள், அந்த இரண்டு திருத்துடைகளும் மனோமே ஊரீ கரோதி மே மனஹா, என்னுடைய மனசை ஊரீகரோதி ஏற்றுக்கொள்கின்றன. உம்முடைய திருத்துறைகள் இரண்டும் என்னுடைய மனசையும் ஏற்றுக்கொள்கின்றன. அந்த திருத்துறைகள்னா யாருக்கு உரிய திருத்துறைகள் அப்படின்னா பிராட்டிக்கு உரிய திருத்துறைகள், பிராட்டியினுடைய உபதானமாக தைத்தோபதானம் அப்படின்னு சொல்றாரு, அந்த மாதிரி பிராட்டிக்கு உபதானமாக தலகாணியாக இருக்கக்கூடிய திருத்தொடைகள் என்னையும் ஏற்றுக்கொள்கின்றன அப்படின்ற அர்த்தத்தை சாதிக்கிறார். அந்த திருத்தொடைகளை பத்தி சில விஷயங்கள். ஸ்திரீரத்ன காரணம், ஸ்திரீரத்னம் அப்படின்னா நல்ல பெண், ரொம்ப அழகான பெண், அந்த பெண்ணுக்கு காரணமாக இருந்தது. அதாவது பத்ரிகாசிரமத்துல தபஸ் பண்ணின் இருந்த பெருமாள், அவருடைய தொடையிலிருந்துதான் ஊர்வசி அப்படிங்கிற ஸ்திரீ வந்தாள், அப்சர ஸ்திரீ. தேவலோகத்திலே ஊர்வசி மாதிரி அழகு யாருமே கிடையாதுன்னு சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அழகுடைய ஊர்வசி, அவள் அத்தனை அழகா இருக்கிறதுக்கு காரணமே பெருமாளுடைய திருத்தொடையிலேருந்து அவள் வந்தவள் அப்படிங்கிறபடினால்தான். அதனால ஸ்திரீ ரத்ன காரணம், ஸ்திரீ ரத்னம்னா ரொம்ப சிரேஷ்டம், சிரேஷ்டமான ஸ்திரீக்கு காரணமாக இருக்கக்கூடியது. அடுத்தது உபாத்த திருத்தீய வர்ணம், அடுத்து திருத்தீய வர்ணம்னா மூணாவது வர்ணம், மூணாவது ஜாதி, பிராமண க்ஷத்ரிய வைசிய அப்படின்னு சொல்லச்ச, மூணாவது ஜாத்தியான வைசிய ஜாத்தியை உண்டாக்கினது, திருத்தொடையிலிருந்து தான் வைசிய ஜாதி உண்டானது அப்படின்னு வேதம் சொல்லுது. பிராமணோ சிமுகம் ஆசீத் பாகூரா ஜன்ய கிருதா ஊரு தத்யத்வைசியா, ஊரிலிருந்து வைசிய ஜாதி உண்டாச்சு. அதனால வியாபாரிகள் அவர்களுக்கு காரணமாக இருக்கு. தொடையிலேருந்து ஊர்வசி வந்தான்னு பார்த்தோம், அவ தொடையிலேருந்து வந்தபடினால்தான் அவளுக்கு ஊர்வசினே பெயர். ஏன்னா ஊரு அப்படின்னா தொடை தானே, அதனால அதுலேருந்து வந்த ஊர்வசி அப்படின்னு பெயர். அப்புறம் பார்த்த திருத்தீய வர்ணம் அப்படின்னா மூணாவது ஜாத்தியை உண்டாக்கினது, தைத்தியேந்திர வீரசயனம். அடுத்த விஷயம், தைத்தியேந்திர அசுரேந்திரன் இருக்கானே அவனுக்கு வீரசயன இடமா, வீரத்தோட அவ படுத்து இருக்கக்கூடிய இடம் தான் வீரசயன இடம். அதாவது கடைசி காலத்துல அவ படுத்து போகலையோ, படுத்துக்கச்ச யாரு ராஜாக்கள்லாம் அவள யுத்த பூமியில அடிபட்டு படுத்து அந்த மாதிரிலாம் விடுறது இல்லையோ, அதெல்லாம் தான் வீரசயனம் அப்படின்னு பெயர். இங்க தைத்தியேந்திரன்னா அசுரகுலத்துக்கு இந்திரனான இருக்கவனுக்கு வீரசயனமாக இந்த தொடையே இருக்கான். ஏன்னா ஒரு உதாரணம், கிரண்யகசிபு, கிரண்யகசிபு மடியில் தானே போட்டுருக்க, அப்ப தைத்தியேந்திர வீரசயனம் அப்படிங்கிறது நரசிம்ம பெருமாளுடைய மடிதான், அந்த தொடை தானே, அவனை போய் தன்னுடைய தொடையில போட்டுதானே அவனை சம்ஹாரம் பண்ற. அதனால தைத்தியேந்திரன் கிரண்யகசிபு ஏன் சொன்னா கேட்டா, உண்மையிலேயே அசுரகுலுக்குள்ளேயே சிரேஷ்டம் கிரண்யகசிபு தான், அது ஒண்ணு சந்தேகமே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட வரம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான், அவனுடைய வீரசயனம், அவன் வீரசயனம் பண்ற இடமாக அது இருந்ததான். பீஷ்மர் வந்து எப்படி ஆனாலும் அம்பு படுக்கையில படுத்திருந்தாரோ அந்த மாதிரி அந்த ஹிரண்யகசிபுவை பாரும் தன் தொண்டையில போட்டுட்டார் பெருமாள் அப்படின்னா அவனுக்கு அவனை பிளக்கிறார். இல்லட்டா தைத்தியேந்திரன் அப்படின்னா மது கைட்டபான்னு கூட அர்த்தம் சொல்லுவான். மது கைட்டபன் ரெண்டு பேர் இருந்தா ஆதி காலத்து தைத்தியர்கள் இவர்கள் தான், ஒரு விதத்துல முதல் தைத்தியர்கள் இவர்கள் தான். அசுரர்கள்னா முதல்ல அசுரர்கள் தான், வேதத்தை அபகரிச்சுட்டு போக பிரம்மா வந்து, அது பிரம்மா வந்து பெருமாள் கிட்ட பிரார்த்திக்க பெருமாள் வந்து வேதத்தை மீட்டு கொடுத்தார், ஹைகிரீவ அவதாரங்கள்லாம் எடுத்தார். அப்ப இந்த மது கேட்டவால் ரெண்டு பேரையும் பிடிச்சு தொண்டையில போட்டு நெசுக்கிட்டார், ஒரு கொசுவை நெசுக்கிற மாதிரி நெசுக்கிட்டார். அப்ப அந்த தைத்தியேந்திரால் ஆதி தைத்தியர்களாக இருந்த இவா ரெண்டு பேருக்கும் வீரசயனம் இதுன்னா பெருமாளுடைய தொடை தானே. அதனால தைத்தியேந்திர வீரசயனம் தையிதோபதானம், எல்லாத்துக்குமே முக்கியம், தையிதா அப்படின்னா பிரியமான நாயகின் அர்த்தம், மனைவியின் அர்த்தம், அவளுக்கு உபதானமாக தலகாணியாக இருக்கக்கூடியது அப்படின்னு. அதாவது பெரிய விராட்டியார், ஸ்ரீதேவி நாச்சியார், பூதேவி நாச்சியார் இவர்கள்லாம் மெம்பெருமாண்டிய திருத்தொடையில தலை வைத்து உறங்குவார்களாம், அதனால தையிதோபதானம். அப்புறம் தேவேச யௌவன கஜேந்திர கராபிராமம், கஜேந்திரன் யானை, ஐராவதம் அப்படின்னு ஒரு யானை, அது வெள்ளையா இருக்கும், அந்த யானையினுடைய தும்பிக்கை எப்படியோ அந்த மாதிரி அழகா இருக்கான் இந்த திருத்தொடை அப்படிங்கிறது. வெள்ளையா ஒரு யானை, கருப்பு யானை இல்லாமல் வெள்ளையா ஒரு யானை, அதனுடைய தும்பிக்கை மாதிரி அழகா இருக்கு, அதுவும் யௌவனத்துல இருக்கிற ஒரு வெள்ளை யானை அப்படின்னு போட்டிருக்காரு. ஏன்னு கேட்டா அந்த வெள்ளை யானையே வயசான அப்புறம் அது அந்த தும்பிக்கையை நினைக்காது. அதனால யௌவன கஜேந்திர கராபிராமம், யௌவனத்துல இருக்க கஜேந்திரனுடைய கரம் போலே அழகானது. அப்படிப்பட்ட பவதூரி யுகம், உன்னுடைய திருத்துறையானது மே மனஹா, என் மனசை ஊரீகரோதி, ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு பிராட்டியா இருக்க மாதிரி நானும் உன்னுடைய தொடையிலே தலை வைத்து தூங்கும்படியாக எனக்கு அனுமதி அளிக்கிறது அப்படின்னு சாதிக்கிறார். இங்கேயும் எம்பெருமானுடைய திருத்தொடையை பத்தி நிறைய விஷயம் இங்கே பல இடத்துல புராணத்துல சொன்ன விஷயம் வேதத்துல சொன்ன விஷயம் எல்லாமே ஸ்லோகத்துல வருதுங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆழ்வார் பாட்டில் இருக்கிறது கூட ஸ்லோகத்துல வந்துட்டு இருக்கு. இப்ப முதல் விஷயம் ஸ்திரீ இரத்தன காரணம் அப்படிங்கிறது புராணங்கள்ல இருக்கு. அதாவது உருவசி அப்படின்னு ஒருத்தி எம்பெருமானுடைய தொடையிலேருந்து வந்தாள். பத்ரிகாசிரம பெருமாள் அங்கே தபஸ் பண்ணிட்டு இருந்தார். நரநாராயண அவதாரம் எடுத்தார், தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இவருடைய தபஸை தடுத்து நிறுத்தணும் என்பதற்காக தேவர்கள்லாம் என்ன பண்ணா, தேவலோகத்திலேருந்து சில ஸ்திரீகளை எல்லாம் அனுப்பிச்சு வச்சா, நீங்களாம் போய் இவர் தபஸ் முன்னாடி நின்றுண்டு நீங்கள் நர்த்தனம் எல்லாம் ஆடுங்கள், உங்ககிட்ட மயங்கி விடுவார், இவர் தபஸை நிறுத்திடுவார் அப்படின்னு சில ஸ்திரீகளை அனுப்பிச்சு வச்சான். ஆனா என்ன பண்ணாலும் இந்த நரநாராயணர்கள் தபஸ்ல இருந்து வெளியிலேயே வரல, தபஸே பண்ணிட்டு இருக்கான். கடைசியில அவர்கள்லாம் என்னென்ன உபாயங்கள்லாம் பண்ணி பார்த்தார்கள் இவரை கவர்வதற்காக, ஆனா எதுவுமே நடக்கல. கடைசியில திரும்பி போயிடலாம் அப்படின்னா தேவர்கள்லாம் வந்தா சரி இவர்கிட்ட நடக்காது அப்படிங்கிறதுக்காக கை கூப்பிட்டு நாங்க திரும்பி போறோம் அப்படின்னா, அப்ப பெருமாள் சொன்னார் இவர் ஒரு நிமிஷம் இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தொடையிலேருந்து ஒரு அப்சர ஸ்திரீயை அனுப்பிச்சு ஒரு சிருஷ்டி பண்ணார். அந்த அப்சரஸ்திரியை பார்த்த உடனே இவர்களுக்கெல்லாம் வெக்கம் வந்துட்டு, ஏன்னா இவாளை போல 100 மடங்கு அழகா இருக்க இந்த பெருமாளை, எந்த பெருமாளை, எந்த தபஸ் பண்ற பெருமாளையை மயக்குவதற்காக நம்ம பெண்களை அனுப்பிச்சோமோ அந்த பெண்கள்லாம் இவருடைய அழகுல 101 கூட கிடையாது. அப்படிப்பட்ட அழகோடு கூட அந்த அப்சரஸ்திரி வந்தாராம், அவர் தான் ஊர்வசி அப்படிங்கிறவர். அதனால பெருமானுடைய தொழிலேருந்து வந்தபடினால பகவத் சிருஷ்டியானபடினால இத்தனை அழகோடு கூட இருக்க தேவர்களே வெட்டி போனான். நாமெல்லாம் கூட ஏதோ ஸ்திரீகள் அப்படின்னு நம்ம தேவலோக ஸ்திரீகள் சொல்லிட்டு இருக்கோமே, இவள் எத்தனை அழகாக இருக்கிறார். இப்ப இத்தனை அழகாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார்னா நாம என்ன பண்ணி மற்ற ஸ்திரீகளையும் அவர் மதிக்கவே மாட்டார். அதனால அப்படிப்பட்ட அழகு நிறைந்த ஒரு ஸ்திரீயை சிருஷ்டித்த தொடைங்கிறது, அப்ப இந்த தொடை எத்தனை அழகா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். உபாத்த திருத்தீய வரணம், அடுத்ததுதான் வேதாந்த விஷயம் சொன்னேன். திருத்தீய வர்ணம்னா மூணாவதான வைஸ்ய ஜாதியை சிருஷ்டித்தது. அப்புறம் தைத்தியேந்திர வீர சயனம், கிரண்யகசிபு சொல்றதா இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா தைத்தியேந்திரன் அப்படிங்கிற அவன் தான், அவனை தான் தூக்கி மடியில போட்டு இருக்க. மாறு கொண்டு உடன்றதிர்ந்த வல்ல உணன் தன்மார்பகம் இருபிளவா, கூறு கொண்டு அவன் குலமகற்கு இன்னருள் கொடுத்தவனிடம் அப்படின்னு இந்த திருவேந்திபுரம் பாசுரத்தெல்லாம் வருது. அங்க ஹிரண்யகசிபு பெருமாள் சம்ஹாரம் பண்ண வைபவத்தை சொல்லுகிறது. அப்ப ஹிரண்யகசிபு மடியில் தானே போட்டிருந்தார், அப்ப அவனுக்கு வீரசயன இடமாக இந்த மடிங்கிறது இருக்கான். தைத்தேந்திர வீரசயனம் தயிதோபதானம், தயிதா ரொம்ப பிரியமான நாயகியான பிராட்டியா இருக்கு, உபதானம் அப்படின்னா தலைகாணியாக இருக்கு. பிராட்டி சீதா பிராட்டியான ஒரு உதாரணம் பார்த்தா, சீதா பிராட்டியானவர் எம்பெருமானுடைய தொடையில தலை வச்சுண்டு படுத்துட்டு பாருன்னு ராமாயணத்துல ரொம்ப பிரசித்தம். இது சித்திரக்கூட்டத்துல அங்க காற்றுலாம் இருக்கச்செல்லாம் அப்படியே ஆச்சரியமாக பொழுது குணமுள்ள அவர்களுக்கு படுத்துக்கணும்னா பெருமாளுடைய மடியிலேயே தலை வச்சு படுத்துருவார். பெருமாள் கூட சீதாதேவியினுடைய மடியில தலை வச்சு படுத்துப்பாராம். மரியா ஏன பிரசுப்த அப்படின்னு வரும். அப்படி படுத்துட்டு இருக்கும்போது இவர்கள்லாம் பரஸ்பரம் பரிகாசமான வார்த்தைகள் இதெல்லாம் பேசிட்டு அப்படியே ஆனந்தமாக இருந்து கொண்டிருந்தார்கள். சித்திரக்கூட்டத்தில் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருந்தான். இந்த காக்காசுரன் வந்து சீண்டச்சுதான் இந்த விருத்தான் இந்த கதையெல்லாம் அழகா சொல்றான். இவர்கள்லாம் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தா, எப்படி பரிகாசங்கள் பண்ணிட்டு இருந்தா அப்படின்லாம் கூட அதெல்லாம் வரும் அப்படின்னு. ஆக அவருக்கு உபதானமாக தலகாணியாக இருக்கக்கூடியது, தையிதோபதானம் பிடித்த நாயகிக்கு தலகாணியாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஆ விவாக சமயாது கிரகே வனே சைசவே ததனு யௌவனே பிச்ச ஸ்வாபகேதுரனுபாசிதோன்யயா தாமபாகுருபதானமேஷதே அப்படின்னு உத்தரராமச்சரிதம் அப்படின்னு ஒரு காவியம் ஒன்று இருக்கு சம்ஸ்கிருதத்துல. ராமச்சரிதத்தை அழகா சொல்றான், ரொம்ப ஆச்சரியமான ரொம்ப உத்தமமான ஒரு காவியம் அது, ஒரு நாடகம். அதுல அழகா இந்த ஸ்லோகம் இருக்கு. ஸ்வாபகே துஹு, சீதாதேவிக்கு பெருமாளுடைய மடியில தலை வச்சிருந்தாதான் தூக்கமே வருமா, இல்லாட்டா வராதான். கல்யாணம் ஆண் நாள்ல இருந்து அப்படிதான், சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுத்து. சீதாதேவிக்கு 7 வயசு, பெருமாளுக்கு 12 வயசு. அந்த வயசுல கல்யாணமாயி கல்யாணமான கையோட இவாத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டார் ஜனகர். அப்போ அந்த சின்ன வயசுல கூட இவாளுக்குள்ள பரஸ்பரம் பிரீத்திங்கிறது நிறைய இருந்தபடினால சின்ன குழந்தைகள் மாதிரி இருக்கா ரெண்டு பேரும். அந்த சமயத்துல கூட அந்த பெருமாளுடைய மடியில தலை வச்சு படுத்திருந்தாதான் அந்த சீதாதேவிங்கிற 7 வயசு பெண், 7 வயசு குழந்தைக்கு இவர் ரொம்ப பிடிச்சிருந்தபடியினால இவர் மடியில தலை வச்சுண்டு படுத்துருக்குமா அந்த குழந்தை. ஆ விவாக சமயாத் கிரகேவனே சைசவே ததனு யௌவனே பிச்ச. அப்படியே படுத்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் ஆனப்புறம் நல்ல யௌவனம் அப்படிங்கிறது வந்தப்புறம் அப்புறம் இந்த இதுல தலை வச்சுன்னு படுத்துக்கிறதுங்கிறது இன்னும் கூட ரொம்ப ரொம்ப பிஷ்டமாக போயிடுது. முதல்ல மனசெலவுல ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மாத்திரம் இருந்தது, அதுக்கப்புறம் இன்னும் கூட நல்ல காம எண்ணங்கள் எல்லாம் வரும்போது இதனுடைய அழகெல்லாம் கூட பிடிச்சிருக்கு அப்படின்னு ஆயிடும். அப்ப என்ன ஆச்சு கடைசின்னு கேட்டானா, பாப்பகே தூகும், இந்த திருமடியில படுத்துட்டாதான் அவருக்கு தூக்கம் வரும், இல்லாட்டா வராது. அதே மாதிரிதான் பெருமாளுக்குமா, பாபகேதுஹு அனுபாசிதோன்யயா. அது மாத்திரம் இல்லாமல் வேற யாருக்கும் உரிய இடம் இல்லை அது. அந்த பெருமாளுடைய மடியில தலை வச்சு படுத்துக்கிறதுங்கிறது சீதாதேவிக்கு மட்டும்தான் உண்டு, அதுல உரிமைங்கிறது யாருக்குமே கிடையாது. அன்னையா அனுபாசிதான், பெருமாள் மடியில தலை வச்சு வேற யாராவது புருஷனோ இல்ல வேற யாராவது ஸ்திரீயோ யாருமே அதுல உரிமையை கொண்டாட முடியாது. இவரோ ஏகபத்னி விரதத்துல இருந்தவராச்சு. அப்போ உண்மையில இத தலகாணிங்கிறது அப்படிதான் இருக்கணும். இது மொத்தமே உபதானம் சொல்லச்சு என்னன்னு கேட்டா, குறிப்பா தலகாணிங்கிறது அவரவர்கள் உபயோகிக்கிற தலகாணியா இருக்கணும், அப்பதான் அது நல்லா இருக்கும். இன்னொருத்தரெல்லாம் உபயோகிக்கிற தலகாணி நம்ம தான் ஒரே நாத்தம் தான் நாரின்னு இருக்கும் இல்லையா. அதனால தலகாணிக்கு வேண்டியது எல்லாத்தையும் இங்க வச்சுக்கணும். பீதாம்பரேன பரிவாரவதி சுஜாதா அப்படின்னு முன்னாடி சொன்னது இல்லையா, அது மாதிரி தலகாணினா அதுக்கு ஒரு உரை இருக்கும் இல்லையோ, மேல உரை போட்டுதான் நினைப்பா. அந்த மாதிரி அந்த திருத்துறைக்கு மேல பீதாம்பரம் இருக்கு அப்படின்னு அது எல்லாத்தையுமே சேர்த்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறான். இது எல்லாத்துக்கு மேல இன்னொரு விஷயம் ஒண்ணு ரொம்ப ஆச்சரியமா சொல்ற இங்க. முதல்ல இப்படியாக தைத்தேந்திர வீர சயனம் தயிதோபதானம் இவர்களுக்கு ஸ்ரீபூமி நீலா நாயிகைகள் அந்த நாயிகைகளுக்கு உபதானமாக இருக்கக்கூடியது. சௌமாஸ்லிஷ்டம் கிமபி கமலா பூமி நீலோபதானம் நிஞ்சத் காஞ்சி கிரண ருச்சிரம் நிர்விசத்யூரு யுக்மம் அப்படின்னு அங்கேயும் இதே பாவத்தை சொல்ற பகவத்யான சோபானத்தில். சௌமாஸ்லிஷ்டம் நல்ல வஸ்திரத்தோட சேர்ந்திருந்து கிமபி கமலா பூமி நீலோ கமலா பூமி நீலா இவர்களுக்கெல்லாம் உபதானமா இருக்கு. ராமாவதாரத்துல சீதாதேவிக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன், ஆனா பெருமாளுக்கு பார்த்தானா கிம்பி கமலா பூமி நீலோ பதானம் நெஞ்சத் காஞ்சி கிரண ருச்சிரம். முன்னாடி பார்த்தோம் ரசனா, இந்த காஞ்சின்னு பேர் இருக்கு உத்தியானத்துக்கு, அதனுடைய கிரணத்தினாலே ருச்சிரமா இருக்கு. நிர்விசத்யூரு யுக்மம் லாவண்யோகத்வயமிகமத்தேர், இப்ப என்னுடைய புத்தியானது அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு அங்க சொல்றேன். எம்பெருமானுடைய திருத்துறையை தான் சொல்லும்போதுதான் சொல்றேன். ராமபாகு உபதான மேஷத்தே அப்படின்னு உபதானமாக இருக்கான். அப்புறம் தேவேஷ யௌவன கஜேந்திர கராபிராமம், யௌவன கஜேந்திர கரம் அப்படின்னா அண்ணா யானையினுடைய கை மாதிரியாக வெள்ளையாக இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லிருக்க, நீளமாக இருக்கு, அகலமாக இருக்கணும். அதாவது தலகணின்னு எப்படி இருக்குன்ற ரொம்ப குட்டியால இருந்த அண்ணா கை, நல்ல நீளம், நல்ல அகலம், நல்ல வெறுப்பு, நல்ல வாசனை, இதெல்லாம் இருக்கணும் இல்லையோ. அது மொத்தத்தையும் இங்க பெருமாள் திருத்தொடையில் இருக்குங்கிற அதுக்கு உதாரணமாக இன்னொரு உதாரணமாக தான் யௌவன கஜேந்திர கராபிராமம் அப்படிங்கிறார். அந்த கஜேந்திரனுடைய திருக்கைகள்ல விஜயேந்திரனுடைய கை தும்பிக்கை இருக்கும் இல்லையோ, அது நல்லா நீளமாகவும் இருக்கு, அகலமாகவும் இருக்கு, நல்லா மிருதுவாகவும் இருக்குமா. அது மிருதுவா இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் யௌவன அப்படின்னு போட்டிருக்காரு. யௌவன கஜேந்திர கராபிராமம், அதாவது அழகா வியாக்கியானத்துல இங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்கா, யௌவனன் பதம் வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பதம். ஏன்னா யௌவனத்தில் தான் யானையினுடைய கையானது எப்படி இருக்கும் கேட்டானா, நல்லா வளவழன்னு இருக்குமா. யானைக்கு வயசாயிருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கையில நிறைய கோடு எல்லாம் வந்துடும், அது மழமழப்பு போய் அது சொர சொரன்னு ஆயிடும், எல்லாம் வந்துடும். ஏன்னா வயசாயிருச்சுன்னா இதெல்லாம் சகஜம் தானே. அதனால அந்த மழமழப்பு அந்த சொரசொரப்பு இல்லாமை, கோடுகள்லாம் இல்லாமை, அழக யௌவனத்துல புஷ்டியாக அது இருக்கு யானையினுடைய கை. அதே மாதிரி எம்பெருமானுடைய திருத்தொடையும் இருக்கு, திருத்தொடையும் அதே மாதிரிதான் இருக்கணுமா அப்படின்னு, இரட்டா சொரசொரப்பா வந்து கோடெல்லாம் வந்திருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு உள் அர்த்தம் ஒண்ணு உள்ளுக்குள்ள இருக்கு. இதை இதுக்கு மேல விவரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வியாக்கியானத்துல இவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு விட்டான். அப்ப யௌவன கஜேந்திர கராபிராமம் ஊரி கரோதி பவதூரு யுகம் மனோமே, அப்படிப்பட்ட உன்னுடைய ஊர் யுகம் இருக்கே, இரண்டு திருத்துறைகள் என்னுடைய மனசையும் ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு. ஏன்னா பிராட்டிக்கே உரியது, ஒண்ணு வேணா ஹிரண்யகசிபு வேணா மடியில போட்டுண்டார், ரெண்டு மூணு விஷயம் சொல்லிட்டாருங்க, ஊர்வசி வந்தார், வைசியர்கள் வந்தா, ஹிரண்யகசிபு மடியில போட்டுண்டார், அப்படிலாம் இருக்கு. என்னையும் ஏற்றுக்கொள்கிறது, பிராட்டியை ஏற்றுக்கொண்ட மாதிரி என்னையும் ஏற்றுக்கொள்கிறது, என்னுடைய மனசையும் அடியனுடைய உள்ளத்தையும் இது ஊரி கருவதி ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு அழகா சொல்றார். என் மனசும் அதிலே ஈடுபட்டு இருக்கிறது விராட்டி மாதிரியாக அப்படின்னு இங்க தாத்பரியம். இன்னொரு விதமா இதுக்கு அர்த்தம் சொல்லலாம், பவதூரு யுகம், உம்முடைய திருத்தொடையானது என்னுடைய மனசை ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிற மாதிரி, என்னுடைய மனசானது உம்முடைய திருத்தொடையை ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு அந்த ஒரு அர்த்தமும் வச்சுக்கலாம். அப்ப என்ன கேட்டா, என் மனசுல ரொம்ப நாளா ஒரு ஆசை, அந்த எம்பெருமானுடைய திருத்தொண்டையில தலை சாய்த்து நாம் படுத்துக்க வேணும் அப்படின்னு ஒரு ஆசை, ஒரு சின்ன நாயகிக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கலாம், அந்த மாதிரி என் மனசுக்கு அந்த ஒரு ஆசை இருக்கு. அதனால உங்க திருக்குறளை உபதானமாக தரகாணியாக என் மனசும் ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸ்திரீரத்ன காரணம் உபாத்த திருத்தீய வர்ணம் தைத்தேந்திர வீர சயனம் தயிதோபதானம் தேவேச யௌவன கஜேந்திர கராபிராமம் ஊரி கரோதி பவதூரு யுகம் மனோமே. இங்க மனோமே என்னுடைய மனசானது அப்படின்னு சொல்ற, பொதுவா மனிஷா அப்படின்னு போடுவார், ஏன்னா நாயிகா பாவத்தில் இருக்க அப்படினால ஸ்ரீலிங்கத்தை போட்டுருவார், மனசுன்னு போடாமல் ஸ்ரீலிங்கத்துல ஏதாவது ஒண்ணு போடுவார். ஆனா இந்த இடத்துல மாத்திரம் மனஹா அப்படின்னு போட்டிருக்கார், மனஹான்னு அது ஸ்ரீலிங்கத்துல இல்ல, தன்னை ஒரு நாயிக்காக சொல்லிக்கும் போது அந்த ஸ்ரீலிங்க சப்தத்தை தான் போடுவார் சுவாமி. இங்கேயே மனஹான்னு போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதுக்கு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு சொல்றா அழகா, நபுன்சகம் இத்தி ஜ்ஞாத்வா பிரியாயை பிரேஷிதம் மனஹா தத்து தத்திரை வரமதே ஹதா பாண்டினா வயம், மனசு பாக்கிறதுக்கு தான் நபுன்சகமா இருக்கே தவிர ஸ்ரீலிங்கம் இல்லைன்னு சொல்றதே தவிர, மனசு நாயக்கன் கிட்ட ஈடுபட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்பி வரமாட்டேங்கிறது. அது மாதிரி நாயகி கிட்ட ஈடுபடாச்சா மனசு திரும்பி வரல, அப்ப அது வெறும் இதுன்னு சொல்ல முடியாது, நபுன்சகம் சொல்லிட முடியாது மனசை, இதுக்கு போய் புள்ளிங்கம் என்ன ஸ்ரீலிங்கம் என்ன ஒன்னும் கிடையாது, மனசு தானே சொல்ல முடியாது. மனசுங்கிறது இந்த இப்போ நாயிக்கா பாவத்தை சொல்லும் போது இந்த மனசுங்கிறது அது நாயகி மாதிரி, ஏன்னா நாயக்கின் கிட்ட போனா அது திரும்பி வராமல் இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ற. எப்படியானால் அந்த சிறிய திருமடல் இருக்கோல்லையோ, அந்த சிறிய திருமடல் அழகா ஒன்று சொல்ற, திருத்துழாய் தாரான் தருமென்று இரண்டத்தில் ஒன்றதனை, எம்பெருமான் தன்னுடைய திருத்துழாயை தருவானா தரமாட்டானா, இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னை நீ தெரிந்து கொண்டு வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய நாயகர்கள், அதாவது சிறிய திருமடல் அருளி செய்தவர் நம்முடைய திருவங்கி ஆழ்வார் அருளியோ, அவர் வந்து தன்னுடைய மனசை தூது அனுப்புற, பெருமானுக்காக நீ போ, அங்க போய் அவன் அனுகிரகம் பண்ணுவானா, அவன் அனுகிரகம் பண்ணுவானாங்கிறத, அவன் வந்து தன்னுடைய திருத்துழாயை தருவானா அப்படிங்கறத நீ போய் கேட்டுட்டு வா அப்படின்னு அனுப்புற. அப்போ சீரார் திருத்துழா சீரார் திருத்துழாய் மாலை நமக்கருளி தாரான் தரும் என்று இரண்டத்தில் ஒன்றதனை ஆறாலும் உண்ணாதார் கேளாமே சொன்னக்கால் ஆராயு மேலும் பணி கேட்டு அதன் வெளியிலும் போர்க்காதுழியாதே போந்துடினி என்றேற்கு. மனசை அனுப்புற, ஆறார் கடல் வண்ணன் பின் போன நெஞ்சமும், மனசே நீ போய் பெருமாள் கிட்ட போய் நீ இந்த நாயகியை ஏற்றுக்கொள்கிறாயா, அவன் அனுகிரகம் பண்ணுகிறாயா, திருத்துழாய் மாலை பிரசாதமாக தெரிகிறாயான்னு கேட்டுனுவான்னு அனுப்பிச்சாராம். ஆனா அந்த மனசு என்னாச்சு, நீ வராம திரும்பி வந்துருங்கிறான், போந்துடு நீ போயிட்டு பெருமாள் கிட்ட கேட்டுனுவாங்கிறான். அண்ணா வாராதே என்னை மறந்ததுதான், அந்த மனசு வரல, என்னை மறந்துருச்சு, அது பெருமாள் கிட்ட ஈடுபட்டு விட்டது, அது என்னை மறந்து விட்டது அப்படின்னு நாயகி அவன் சொல்றான். அந்த மாதிரியாக இந்த மனசும் இந்த எம்பெருமானுடைய திருத்தொடையில ஈடுபட்டதுங்கிறத காமிக்கிறதுக்காக இது சொல்றார். அந்த பாசுரத்தை மனசுல வச்சுட்டுதான் சுவாமி தேசியன் இங்க தன் மனசை இப்படி சொன்னார் என்பதாக சொல்வார்கள். அடுத்த ஸ்லோகம், லாவண்ய பூர லலிதோர்த்வ பரிப்ரமாபம் லக்ஷ்மி விகார மணிதர்ப்பண லப்த சக்கியம் கோபாங்கனேஷு கிருத சங்கிரமணம் தவை தத் ஜானுத்வயம் சுரபதே ந ஜஹாதி சித்தம். அடுத்து ஜானுத்வயம் அப்படின்னு இரண்டு முழங்கால்கள், உழந்தால் இருந்தவாக காணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, அந்த மாதிரி எம்பெருமானுடைய இரண்டு முழந்தால்களுக்காக இந்த ஸ்லோகம். ஜானுத்வயம் சுரபதே ந ஜகாதி சித்தம் அப்படின்னு, சுரபதே தேவநாத பெருமானே என்னுடைய மனசானது உன்னுடைய இரண்டு முழந்தாள்களை விட்டு வெளியில வரவில்லை, அதை விட மறுக்கிறது. எப்படி இருக்கு முழந்தாள்கள் அப்படின்னு கேட்டா, லாவண்யபூர லலிதோர்த்வ பரிப்ரமாகம். லாவண்ய பூரம்னா அழகு வெள்ளம், அந்த அழகு வெள்ளத்திலே மேலே ஒரு சுழல் ஒன்று வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய திருமேனியே அழகு வெள்ளமா இருக்கச்ச, அதுல மேலே இருக்கிற ஒரு சுழல் மாதிரியாக இந்த முழங்கால் இருக்கான். லக்ஷ்மி விகார மணி தர்ப்பண லப்த சக்கியம், லக்ஷ்மி பிராட்டியானவர் அவர் கையில ஒரு விகார மணி தர்ப்பணம் அப்படின்னு ஒண்ணு கையில வச்சுட்டு இருக்கார், ஒரு கண்ணாடி ஒண்ணு நல்ல ரத்னங்கள் எல்லாம் போட்டு இழைக்கக்கூடிய பல பல பலன்னு முகம் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி ஒண்ணு. அந்த கண்ணாடிக்கும் இந்த எம்பெருமானுடைய முழங்காலுக்கும் வித்தியாசம் தெரியாதாம். என்ன கேட்டான்னா, இதுவும் அதே மாதிரி மழமழான் இருக்கு, இதுலயும் அவர் முகம் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். அடுத்த விஷயம், கோபாங்கனேஷு கிருத சங்கிரமணம். அன்னைக்கு ஆயர்பாடியில கோப கோபிகளுடைய வீடுகள்ல போய் அவர்களுடைய வீட்டு முற்றங்களிலே கிருத சங்கிரமணம் தவழ்ந்து தவழ்ந்து போன முழங்கால், அப்படிப்பட்ட முழங்காலை ஜானுத்வயத்தை என்னுடைய மனசானது விடவில்லை, விடாமல் பற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இங்க சொன்ன விஷயம் ஒன்னொன்னாக பார்க்கலாம். லாவண்ய பூர லலிதோர்த்வ பரிப்ரமாபம், இங்க முக்கியமா என்ன விஷயம் கேட்டான்னா, இந்த முழங்காலை பற்றி சொல்லச்ச, இது வந்து ஒரு அழகு வெள்ளத்தினுடைய ஒரு சுழல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரிய காவேரியெல்லாம் வெள்ளம் நிறைய போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதுல நடுவுல சுழல்னு ஒண்ணு வரும், அந்த சுழல் ஒட்டு மாட்டிருந்தானா அப்புறம் வெளியிலேயே வர முடியாது. இப்ப காவேரி தாண்டி அந்த பக்கம் போகலாம், நீச்சல் தெரிஞ்சவனா இருக்கலாம், ஆனா சுழல்ல மாட்டிருந்தா ஜனம் அந்த சுழலுக்குள்ளேயே அவன் சுத்தின்றே இருக்கும், உள்ளுக்குள்ளேயே அவன் சுத்த முடியுமே தவிர வெளில வர முடியாது, அதனால சுழல்னா ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய திருமேனியை என்னுடைய மனசானது அப்படியே சேவித்துக் கொண்டிருக்கும் போது அங்க முழந்தான்ங்கிறது சுழல் மாதிரி இருக்கான், அந்த சுழல்ல மாட்டின்றதும் அது வெளியிலேயே வரல, ந ஜகாதி வெளியில வர முடியாமல் தவிக்கிறது அப்படின்னா என் மனசு அதில் ஈடுபட்டது, அதை தவிர வேற எதிலையும் ஈடுபடவில்லை அப்படின்னு அர்த்தம். அதை சொல்லச்சுதான் லாவண்யபூர லலித ஊர்த்வ பரிபிரமாபம், பரிபிரமம்னா சுப சுழல், ஆபம்னா அதே போலது, லாவண்யபூரான அழகு வெள்ளம், அதாவது ஜல வெள்ளத்துல சுழல் இருக்க மாதிரி எம்பெருமானுடைய திருமேனி மொத்தம் அழகு வெள்ளம், லாவண்யன்னா ஒட்டுமொத்த அழகுக்கு லாவண்யன் பெயர், அந்த அழகு வெள்ளம்ங்கிறதுல ஒரு சுழல் ஒன்று இருக்கு. ஆனா பொதுவா சுழல்ங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டானா, அது குழிவா இருக்கும், உள்ளுக்குள்ள ஜலத்துக்கு உள்ளுக்குள்ள ஜலம் எத்தனை ஹைட் இருக்கோ அதை காட்டிலும் கீழே இருக்கும் அந்த சுழல்ங்கிறது. இப்ப அதுல போனா அவன் உள்ளுக்குள்ளே அமைக்கிடும் அவனை. ஆனா இப்ப என்ன சொல்றான்னா, லலித ஊர்த்வ பரிபிரமாபம், ஒரு சுழல் ஒண்ணு மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க, கீழே சுழல் இருக்க மாதிரி மேலையும் வரலாம் போல இருக்கு. அப்ப நல்ல அழகு வெள்ளத்திலே ஒரு சுழலானது மேல் நோக்கி வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக இது இருக்கான். பொதுவாக சுழலாக சொல்வது எம்பெருமானுடைய திருநாபியைத்தான் சொல்லுவா, அந்த திருநாபி அதுவே குழைந்து உள்ளுக்குள்ள இருக்கிற அப்படின்னா அது பொருத்தமா இருக்கும். ஆனா இப்ப முழந்தாளை சொல்லச்சு அது உள்ளடங்கி இல்லையே, முழந்தாள் மேல் நோக்கினா இருக்குன்னு கேட்டா, அதான் சுழலே மேல் நோக்கி ஒரு சுழல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரிங்கிற லலித அழகான இனிமையான ஊர்துவ மேல் நோக்கி இருக்கக்கூடிய பரிபிரம சுழல் ஆபம் அந்த சுழல் போன்றது. லாவண்ய பூர லலிதோர்த பரிபிரமாபம். அப்புறம் அடுத்த விஷயம், லக்ஷ்மி விகார மணி தர்ப்பண பத்த சக்கியம், லக்ஷ்மி தேவியுடைய விகார மணி தர்ப்பணம், விகார மணி கண்ணாடி, லீலைக்காக முகம் பார்ப்பதற்காக மணி கண்ணாடி வச்சுருக்க, அதோடு கூட பத்த சக்கியம், அதோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது மாதிரியே இருக்கக்கூடியது அந்த அதுல எப்படி லக்ஷ்மி பிராட்டி அம்மாள் தன் முகத்தை பார்க்கிறாரோ அந்த மாதிரி பிராட்டியானவர் தன்னுடைய முகத்தை பார்த்து கொள்ளலாமா, அந்த மாதிரி அழகாக இருக்கு அப்படிங்கிறதாக அர்த்தம். எப்படியானா இந்த குருட பஞ்சாசத்துல சொல்றாரு, எதிர்க்க குருத்மான் இருக்காரு இல்லையோ, அவர் தன்னுடைய முகத்தை இதுல பாக்கிறாராம். நிச்சாயாம் தத்தே யதியாம் ஹிருதி ஹரி ஹிருதயா ரோக தன்யோ மணீந்திரஹ. அந்த மணீந்திரஹான்னு சொல்றார் இவரவனுடைய கௌஸ்துப மணியில குருத்வான் முகம் பார்த்து பாரு. அந்த மாதிரியாக இந்த வினாவுடைய புலந்தால இவர் முகம் பார்த்துக்கலாம் வேணும்னா அப்படின்னும் போது உள்ளுக்குள்ள அந்த ஒரு, அதனால்தான் விகாரன் போட்டிருக்காரு. இதெல்லாம் ஒரு வேடிக்கை, இதெல்லாம் ஒரு உல்லாசம், இதெல்லாம் ஒரு லீலை. லக்ஷ்மி விகார மணி தர்ப்பண லப்த சக்கியம் கோபாங்கணேஷு. மூணாவது விஷயம் தான் நமக்கு வேண்டிய விஷயம், கோபாங்கணேஷு கிருதசங்கிரமணம். ஆயர்பாடியில கோபர்களுடைய முற்றங்களிலே கிருத சங்கிரமணம், சங்கிரமணம்னா தவழுதல் அர்த்தம், தவழுதலை செய்தது அப்படின்னு. அதாவது எம்பெருமானவன் லக்ஷ்மி விகார மணி தர்ப்பண பத்த சக்கியமாக அவ்வளவு அப்படிப்பட்ட உயர்ந்த திருவடி திரு உழந்தாள்களை உடையவன். அந்த ஒரு முழந்தால் தான் ஆயர் குலத்துல எல்லாருக்குமாக தகுந்த ஒவ்வொரு, அதாவது கோபாங்கணேஷு அப்படின்னு போட்டிருக்கிறேன், ஒவ்வொரு முற்றத்திலுமே பொதுவா குழந்தைகள்லாம் தவிழும், அவ்வாத்து முற்றத்தில் அது தவிழும் அவ்வளவுதானே. ஆனா இந்த குழந்தை என்னைக்கு தவிழ ஆரம்பிச்சதோ அன்னிலிருந்தே எல்லாத்துக்கும் போக ஆரம்பிச்சு, நடந்து போறதுங்கிறது இல்ல, தவிழ ஆரம்பிக்கச்சே கிடுக்கிறது அவ்வாத்துக்கெல்லாம் போய் அங்க போய் அந்த முற்றத்துல போய் அங்கே சுத்தி சுத்தி சுத்தி எல்லாம் தவிழ்ந்து அவளுக்கு எத்தனையோ வேடிக்கை எல்லாம் காமித்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த எம்பெருமானுடைய அந்த சௌலபியம், அந்த சௌலபியத்தையும் சேர்த்து வச்சு இந்த பாசுரத்துல சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ற. இங்க கோபாங்கணேஷு கிருத சங்கிரமணம், பெருமாளை பொறுத்தவரை லக்ஷ்மி பிராட்டியாருக்கு என்ன அனுகிரகம் பண்றாரோ அதே மாதிரியாக அன்னைக்கு ஆயிரகுல பெண்களுக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. ஆக அதையும் சேர்த்து இதையும் சேர்த்து சுவாமி தேசியன் ஏதோ ஒரு விஷயம் சொல்றார் என்பதாக நமக்கு தெரிகிறது. கோபாங்கணேஷு கிருத சங்கிரமணம் தவ ஏதது, தவ உன்னுடைய ஏதது, இந்த ஜானுத்வயம் இந்த இரு முழங்கால்களும், ந ஜகாதி சித்த முழங்கால்களையும் என்னுடைய மனசானது ந ஜகாதி விடாது. எப்படியானால் சுழலிலே மாட்டின்றால் அதை விட்டு வெளியில வர முடியாதோ அந்த மாதிரி இந்த சுழலிலே மாட்டிக்கொண்டு இதை விட்டு வெளியில வர முடியாமல் என் மனசானது தவிக்கிறது அப்படின்னு தாத்பரியம். இங்கேயும் முன்ன சொன்ன மாதிரி வேற விதமாகவும் அர்த்தம் சொல்லலாம், என்னுடைய மனசு உன்னுடைய முழந்தாள்களை விடவில்லைன்னு சொல்லலாம், இல்ல உன்னுடைய முழந்தாளானது என்னுடைய மனசை விடவில்லைன்னு சொல்லலாம். ஏன்னா கோபாங்கணேஷு கிருத்த சங்கிரமணம்னு கோபர்களுடைய முற்றத்திலே போன அந்த மன அந்த முழந்தாளானபடினால என் மனசும் அப்படி அழகாக இருக்கிறதை பார்த்து இதை விடாமல் அது பற்றி கொள்கிறது அப்படிங்கிற அர்த்தமும் சொல்லலாம். லாவண்ய பூர லலிதோர்த்வ பரிபிரமாபம் லக்ஷ்மி விகார மணிதர்ப்பண பத்த சத்யம் கோபாங்கணேஷு கிருத சங்கிரமணம் தவை தத் ஜானுத்வயம் சுரபதே ந ஜகாதி சித்தம். இந்த மணி தர்ப்பணம் சொல்லும்போது கண்ணாடி போல அப்படின்னு சொல்லும்போது கண்ணாடி போல ரவுண்டா இருக்கு, கண்ணாடி போல மிருதுவா இருக்கு, கண்ணாடி போல மேல கொஞ்சம், அதாவது கண்ணாடி எல்லாம் எப்படி மேற்பக்கமாக கொஞ்சம் மூடி இருக்க மாதிரியா இருக்குமோ அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு, கண்ணாடி போல பிரகாசமாக இருக்கு, கண்ணாடி போல ஸ்வச்சமா இருக்கு, இப்படி எல்லாத்தையும் வச்சுக்கணும். அதனால சம்போக சிருங்காரம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள உள்ள அர்த்தமாக இதுல தெரியக்கூடியது. அடுத்தது தூத்தியே துகூலஹரணே விரத சுந்தரீணாம் தைத்யானுதாவன விதாவ பிலப்த சாஸ்யம் சந்தர்ப்பகாஹல நிஷங்க கலாச்சிகாபம் ஜங்காயுகம் ஜயதி தேவபதே துதீயம். தேவபதே உன்னுடைய ஜங்காயுகம் கணைக்கால்கள் அப்படின்னு சொல்றா இல்லையா, முழந்தாளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கணைக்கால் பாகங்கள் அது ஜெயதி அப்படின்னு ஆச்சரியமாக பிரகாசிக்கிறது. கணைக்கால்கள் சொல்லும் போது எத்தனையோ விஷயம் ஞாபகம் வருது. ஒன்னு தூத்தியே, பாண்டவ தூதனாக தூதம் போக கிளம்பின கணைக்கால்கள், துகூலஹரணே வஸ்திராபகரணம் பண்ணும் போது ஆயர்குல பெண்களுடைய வஸ்திராபகரணம் பண்றதுக்காக அவளுக்கு தெரியாமல் அவளுக்கு முன்னாடியே ஓடி மரத்தில் ஏறின கணைக்கால்கள். துகூலகரனே விரஜ சுந்தரீனாம், விரஜ சுந்தரிகளுடைய துகூலகர், துகூலம்னா வஸ்திரம், ஹரணம்னா அபகரணம். தைத்தியானுதாவ நவிதோ, அசுரர்களை பின்தொடர்ந்து யுத்தம் பண்ணும்போது, அவர்களை பின்தொடர்ந்து ஓடும்போது ஓடின கணைக்கால். இது எல்லாவற்றிலுமே லப்த சாஹியம், எல்லாவற்றிலுமே துணையாக சகாயமாக நின்றது. சந்தர்ப்ப காகல நிஷங்க கலாச்சிகாபம், எப்படி இருக்குன்னு கேட்டானா, ஒன்னு கந்தர்ப்ப காகலம், மன்மதனுடைய வாத்தியம், நீளமா ஒரு வாத்தியம் வச்சுட்டு இருப்பான் மன்மதன், அதுக்கு காகலம் வேர், அதாவது திருச்சின்னம் சொல்றாளே அதுதான். அந்த மன்மதனுடைய திருச்சின்னம் எப்படி இருக்குன்னா அதே மாதிரி இருக்கான், இவன் நீளமாக இருக்கொல்லியோ அந்த கணைக்காங்கிறது. அப்புறம் நிஷங்க, நிஷங்கனா அம்பெல்லாம் இருக்கக்கூடிய அம்பரா தூணி. கலாச்சிகா அபம், கலாச்சிகா அப்படின்னா ஸ்பட்டிகம்னு ஒரு பாத்திரம், ஸ்ரீரங்கம் முதலான கோயில்கள்ல பார்த்தோம்னா ஸ்பட்டிக பாத்திரம் வச்சிருப்பாங்க, நீளமா இருக்கும், அதாவது முழங்கால்ல இருந்து ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும் அந்த கணைக்கால் பாகம்ங்கிறது இருக்கு, அது நீளமாக இருக்கிறபடினால அதுக்கு சில உதாரணம் சொல்லச்ச, ஸ்பட்டிகம் மாதிரி இருக்குங்கிற பெருமாளுக்கு ஸ்பட்டிகமானது அப்படிதான், அப்படி நீளமா இருக்கும், ஸ்ரீரங்கத்துல பார்த்தா தெரியும், பல ஊர்கள்ல அப்படி இருக்கும், கீழே வச்சிருப்பா ஸ்பட்டிகத்தை. அப்புறம் வந்து இந்த நிஷங்கம் அப்படின்னா அம்பரா தூணி, அம்பரா தூணிங்கிறது அம்பு போட்டு வச்சுக்கிறது, அதுவும் நீளமாக, மேலே அகலமாக, கீழே சின்னதாக, அப்படி நீளமாக இருக்கும். கந்தர்ப்ப காகலம் அப்படின்னு காகலங்கிற வாத்தியம் அப்படி இருக்கும், அதுல கந்தர்ப்ப அப்படிங்கிறது ரசத்துக்காக சொன்னது, கந்தர்ப்பன்னா மன்மதன் அர்த்தம், அவனுடைய காகலம் மாதிரியாக, அவனுடைய திருச்சின்னம் மாதிரி இருக்கான், நீளமாக இருக்கிற அப்படினால இதெல்லாம் பொருந்தும். அதே சமயம் அந்த ரசமும் வரணுங்கிறதுக்காக அப்படி சொல்ற, அப்படிப்பட்ட ஜங்காயுகம் அந்த இரண்டு கணைக்கால்களை, ஜங்காயுகம் இரண்டு கணைக்கால் ஜெயதி, அது ஆச்சரியமாக பிரகாசிக்கிறது. இங்க கணைக்கால வச்சுட்டுதானே எம்பெருமான் வந்து ஓடி இருப்பான், நடந்திருப்பான், அதானே அதை ஓடணும் நடந்தனா முதல்ல அந்த கணைக்கால் தானே பிரதானம். அதனால அந்த கணைக்கால் செய்த காரியங்களை எல்லாம் அழகா சொல்றாரு. முதல்ல ஒன்னு தூத்தியே அப்படிங்கிறது, பாண்டவ தூதனாக கிருஷ்ணன் கிளம்பி போனான் இல்லையா, அப்ப அந்த கணைக்காலத்துக்கு கிளம்புறது, பக்தர்களுக்காக நான் நடப்பேன் அப்படிங்கிறது. அனன்யலம்பம் பிரதிலம்பிதோ பூத் பிரபுஸ்வயம் பாண்டவ தூதபாவம் அப்படின்னு யாதாபி சாதிக்கிறாராம். பாண்டவ தூதன்னா எம்பெருமானுக்கு ரொம்ப பெருமையா, இதுவரையும் யாரும் கொடுக்காத ஒரு பட்டம் கிருஷ்ணனுக்கு கிடைச்சிருக்க பாண்டவ தூதன். கிருஷ்ணனை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள்லாம் பேசுறான், இவன் எப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், இவன் பகவான்லாம் கூட பீஷ்மெல்லாம் சொல்ற, ஆனால் இப்போ ஒரு நல்ல பெயர் ஒன்று கிடைச்சிருக்கு, கர்ணனுக்கு பிடிச்ச பெயர் அப்படின்னா தூதனாக இருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கு பிடிச்ச பெயராக இருக்கு. தீதிலாத தூதனாய் தேருமூர்ந்து தேசு இறந்த செல்வ தெய்வ நாயகா அப்படின்னு ஒரு அங்க, அதனால தீதிலாத தூதன் அப்படின்னு ஆச்சரியமான தூதனாக, பாண்டவ தூதனாக பெருமாள் இருக்கான். ஆஹா, பாண்டவ தூதம் அப்படிங்கிற பெயர் வரணுங்கிறதுக்காக தான் எம்பெருமான் வந்து இந்த தேவையை பண்ணாலாம், நான் உங்களுக்காக எதையும் செய்வேன். அதனால தூத்தே தூத்திய பிரசங்கோத்சுகம் அப்படின்னு பராசர் பட்ட ஸ்லோகம் வரும். தூத்து போகணும்னா ரொம்ப உற்சுகமா கிளம்புவோம், இது பெருமாளுடைய திருவடி அப்படின்னு. யத் பிருந்தாவன பண்டிதம் ததிரவைகி யத் தாண்டவம் சித்திரிதம், பிருந்தாவனத்துல பண்டிதமாக இருந்ததுன்னு அவரும் இதே மாதிரி ஒரு நிஷம் சாதிக்கிறார். அப்போ தூத்திய பிரசங்கோத்சுகம், தூத்திய பிரசங்கத்துல தூத்து போனோம் அப்படின்னா உடனே கால் விழிக்கிறது தான் சொல்லுவோம். ஆம்பளா எனக்காக ஒரு காரியம் செய்ய அங்க போ அப்படின்னு, ஐயோ காத்தாலேருந்து கால் விழிக்கிறது அப்படின்னு சொல்லும் மொழியும். ஆனா கிருஷ்ணனுடைய கால் அவன் நடந்து நடந்துதான் இங்க வந்திருக்கான், எத்தனையோ தடவை நடந்து நடந்துதான் போயிருக்கான், அவன் ஹஸ்தினாபுரத்துக்கும் துவாரகைக்கும், இங்கேயே பகவான் இந்த படிக்கும் அந்த படிக்கும், ஹஸ்தினாபுரம் நடுவுல பாண்டவர்கள் இருந்த இடம், இதுக்கெல்லாம் அதுவும் தூது போறதுக்காக நடந்த இடம், அதனாலதான் இருக்கு ஹரியானா அப்படின்னு பெயர். ஹரியானானா ஹரி போன இடம்னு அர்த்தம், அவன் போன வழி அது, அதனால ஹரியானான்னு பெயர் இருக்கு. அப்போ தூத்திய பிரசங்கோத்சுகம், தூத்தியன்னு வந்ததுன்னா உடனே கிளம்பிடுதான், அது தூத்து போனோமா அப்படின்னா நான் கிளம்புறேன், பெருமாளுடைய திருவடிகள் உடனே கிளம்பிடுத்து அப்படின்னா. எத் பக்தேஷு அஜலஸ்தலஜமபியது, பக்தர்கள் விஷயத்துல நடக்கணும் அப்படின்னா உடனே யோசிக்கவே மாட்டானா, ஜலமா இருந்தா என்ன, ஸ்தலமா இருந்தா என்ன, வெயிலா இருந்தா என்ன, மழையா இருந்தா என்ன, உடனே ஒரு உற்சவம் சொல்லிட்டு பெருமாள் உடனே கிளம்பிடுறாரு இல்லையா, வரதராஜ பெருமாள் ரங்கநாத பெருமாள்லாம், ஏன்னா பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட அந்த ஜங்கா யுகம் அப்படின்னு கணுக்கால்கள். தூத்தியே அடுத்து இரண்டாவது விஷயம், துகூலஹரணே வ்ரஜசுந்தரீணாம். ஒரு சமயம் ஆயர் குல பெண்கள் எல்லாம் இந்த மார்கழி நோன்பு அப்படின்னு நோன்பு இருக்கச்ச, இவர்கள் எல்லாம் பின்மால 3 மணிக்கே எழுந்திருந்து இவர்கள் ஒருவருக்கொருவர் ஏற்றி கொண்டு யமுனா நதியில் போய் நீராட போதுங்கிற மாதிரி யமுனா நதியில் போய் தீர்த்தம் அடித்து அதுக்கப்புறம் கிருஷ்ணன் சன்னதிக்கு போனோம். இப்ப இவர்கள்லாம் ஏதோ விரதம் இருக்கார்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு கிருஷ்ணன் ஆனவன் இவர்களுக்கு முன்னாடியே போய் அந்த மரத்துல போய் ஏறி உட்காந்துருக்கான் இவருடைய வஸ்திரத்தை அபகரிப்பதற்காக. அப்படின்னா எப்படி கிருஷ்ணன் அங்க வந்தானோ யாருக்குமே தெரியல. இன்னும் ரொம்ப இருட்டா இருக்கும் இல்லையோ, இவாளே பஜனை கோஷ்டி பண்றவாளே ஒரு சின்னதா ஒரு வேலைக்கு ஒரு சின்ன பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி குழந்தை இந்த வாழ்லாம் பின்மாலே இருந்து இப்படி போயிட்டு இருக்க அதை பார்த்துட்டோ, இவாளுக்கு முன்னாடியே கண்ணன் வந்து அந்த இடத்துல மெதுவா நடந்து போய் அந்த யமுனா நதி கரைக்கு போயிட்டானாம். அதனால்தான் துகூலகரணே விரஜசுந்தரீனாம், அந்த ஒரு லீலையை பண்ண வேணும் என்பதற்காக அதிக உற்சாகத்தோடு கூட முதலிலேயே கண்ணன் வந்து கிளம்பி போனான். அவளே சொல்றான், கஞ்சன் வரை வைத்த அன்று காரிருள் எள்ளில் பிழைத்து நெஞ்சு துக்கம் செய்ய போந்தாய், நீ இருட்டிலேயே பிழைக்கிறவம்பான். ஏன்னா முதல்ல நீ அவதாரம் பண்ணினிக்கே ஒரு இருட்டு, அந்த இருட்டுலதான் முதல்ல எழுந்து தப்பிச்சு இங்க ஓடி வந்த, இன்னைக்கும் ஒரு இருட்டு, இந்த இருட்டில் தான் எங்களுக்கு தெரியாமல் நீ அந்த பக்கம் போயிட்டு இருக்க. இருட்டுல கண்ணன் அடையாளம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஏன்னா இருட்ட காட்டிலும் கெடுப்பா இருளன்னி இருட்ட காட்டிலும் கெடுப்பா இருக்கானா, அதனால இருட்டு ரொம்ப சோலியமா போயிருக்கு இவனுக்கு, யாரும் இவனை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்கணும் அப்படின்னா இங்கிருந்து கிளம்பி அந்த பக்கம் போயிட்டான். அப்ப துகூலஹரணே விரஜ சுந்தரி இடம், அதுல என்ன அப்படி உற்சாகம் கண்ணனுக்கு அப்படின்னு கேட்டான். அதான் வாசோ ஹிருத்வான் அழகா சொல்ற, அஞ்சலிம் யாச்சமானஹா, வஸ்திரத்தை அபகாரம் பண்ணிண்ட கண்ணன் என்ன பண்ணான், வஸ்திரத்தை அபகாரம் பண்ணி என்ன லாபம் கேட்டான். அஞ்சலிம் யாச்சமானஹா, ஒரு அஞ்சலி பண்ணுங்கோன்னு கெஞ்சி கேட்கறான் அவ கிட்ட, நீங்க அஞ்சலி பண்ணுங்கோ நான் வஸ்திரத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு. அஞ்சலி பண்ணோன்னா சரணாகதி தானே, பெருமானை குறிச்சு அஞ்சலி அப்படின்னா சரணாகதி. இந்த குழந்தைகள்லாம் இங்கே இருக்கு, கண்ணனோட கூடவே இருக்கு. கண்ணன் தான் இவளுக்கு எல்லா விதத்திலையும் பிடிச்சவனா இருக்கான், கண்ணன் தான் அசுரர்களை எல்லாம் ஒழிக்கிறான். அப்ப கண்ணனை பார்த்து என்னைக்காகணும் ஒரு அஞ்சலி பண்ணி, கண்ணா உன்னோட தான் நான் உன்னை விட்டு எங்களால இருக்க முடியாது, உன்னையதான் சரணமா நினைச்சுட்டு இருக்கோம், ஏதாவது சொல்லலாம் இல்லையோ, அதெல்லாம் கிடையாது. அப்படியே விளையாடிட்டு இருக்கு போயிட்டு இருக்கே தவிர ஒரு நாள் கூட ஒரு அஞ்சலி கூட பண்ணதே கிடையாது. இப்ப இவாகிட்டே இந்த அஞ்சலி பண்றதுக்கு என்ன வழியும் பார்த்தா இதுதான் வழி, இதுனா சரணாகதி தான் வழி. சரணாகதியை வாங்கிக்கணும் இல்லையோ, இப்ப நம்ம கிட்ட எல்லாம் சரணாகதி பெருமாள் வாங்கிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு இதுதான் வழி. அஞ்சலி சரணாகதி பண்ணுங்கன்னு சொல்றான் பெருமாளே, மாமேகம் சரணம் விரஜ அப்படி சர்வதர்மான் பரித்தேஜ, இந்த சர்வதர்மான் பரித்தேஜ அப்படிங்கறதுதான் இந்த வஸ்திராபகரணம் அப்படிங்கிறது. மாமேகம் சரணம் விரஜ அப்படிங்கறது அஞ்சலின் யாச்சமான அப்படின்னு, அதாவது சரணாகதி பண்ணணும்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டா ஆக்கிஞ்சன்யம் வேணும், எதுவுமே இருக்கக்கூடாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு போர்வை ஒண்ணு போத்துட்டு இருக்கோம், எல்லாருமே நீ யார் அப்படின்னு கேளுங்களேன், யாரையாவது பார்த்து நீ யார் அப்படின்னு கேட்டான்னா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம படிச்ச படிப்பை சொல்லுவோம், நம்ம செய்யற உத்தியோகத்தை சொல்லுவோம். நீ யார் அப்படின்னு கேட்டானா நான் ப்ரொஃபஸரா இருக்கேன், நான் டாக்டரா இருக்கேன் அப்படின்னு, இல்லை இன்னும் வேற ஏதாவது ஒருத்தர் நீ யார் அப்படின்னு கேட்டானா நான் சிஏ படிச்சிருக்கேன், நான் எம்ஏ படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லிட்டு இருக்கோம். இன்னொருத்த நீ யார் அப்படின்னு கேட்டா நான் இவருடைய புத்தர் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, இது எல்லாமே நம்ம மேல போத்தின் இருக்கிற போர்வை எல்லாமே, இது எல்லாமே சரணாகதிக்கு நேர் எது இருக்கு. சரணாகதி பண்ணணும்னா ஆக்கிஞ்சன் வேணும்னா முதல்ல இதெல்லாம் விட்டுடும், எனக்கு இந்த யோகியதை இருக்கு அந்த யோகியதை இருக்கு, படிப்பு இருக்கு, நான் பணக்காரன் அப்படின்னு, நான் பண்டிதன் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இதை மொத்தத்தையும் களைஞ்சிடணும். களைந்து விட்டு இந்த சரணாகதி அப்படிங்கறது பண்ணணுமா, அதுதானே ஆக்கிஞ்சன்யம் அப்படிங்கிற, அதுதானே விபீஷணாருடன் பண்ணியிருக்கேன், விபீஷணாருடன் சரணாகதி பண்ணார் இல்லையா. அப்போ அனுஜோ ராவணசியாகம் தேனச்சாஸ்மி அவமானிதா, விபீஷணாருடன் தான் யார் அப்படிங்கிற பெருமாள் கிட்ட சொல்ற. இப்ப சொல்லணும்னா விபீஷணாருடன் என்ன சொல்லி இருக்கலாம், ஆனா அவர் என்ன சொன்னார்னு பாக்கணும், என்ன சொன்னாருங்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, அடி அடிக்கடி சொல்ற மாதிரி இப்ப நான் விபீஷணா இருந்து வச்சுக்கோங்க என்ன சொல்லி இருப்பேன்னு பாக்கணும். விபீஷன் வந்து பெருமாள் கிட்ட போறான், அப்ப பெருமாள் நீர் யாருன்னு கேட்கறேன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன தெரியாதா, நான் தானே 10,000 வருஷம் தபஸ் பண்ணி உங்ககிட்ட விஷ்ணு பக்தி வேணும்னு கேட்டு வாங்கினேன், விபீஷன் ரொம்ப விஷ்ணு பக்தன் பிரசித்தமாச்சே, லங்கையிலேயே நான் தான் விஷ்ணு பக்தன் உமா பக்தன், என்னளவு பக்தன் யாருமே கிடையாது இங்க, இந்த மாதிரி தானே சொல்றப்போம். ஆனா விபீஷணன் சொன்னது என்னன்னு கேட்டானா, உம்மகிட்ட அபச்சாரமே பட்டு கொண்டிருக்கிற ராவனுடைய தம்பி நான். அதாவது தனக்கு இருக்கக்கூடிய விபீஷணன் விஷ்ணு பக்தி உள்ளவன், விபீஷணன் தர்ம சிந்தை உள்ளவன், தர்ம சிந்தை தவிர வேற அதர்மத்துல சிந்தையே வராதான், அப்படி வரம் கேட்டு வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் என்ன கஷ்டம் வந்தாலும் தர்மத்துல தான் சிந்தை வரணும் அப்படின்னு. விபீஷணன் தபஸ் பண்ணவன், விபீஷணன் ஆச்சரியமாக நல்ல குலத்திலே பிறந்தவன், அது எல்லாத்தையும் விட்டுட்டான். விபீஷணன் பெருமாள் கிட்ட சொல்றான், நீர் யாருன்னா உங்ககிட்ட அபச்சாரமே பண்ணிட்டு இருந்தேன்னா, நீர் என்ன அபச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் இல்ல எங்க அண்ணா பண்ணிட்டு இருக்கான், ராவணன் பண்ணிட்டு இருக்கான், யோ அந்த ராவணனோட கூட பிறந்தேன் அப்படிங்கிறது தான் நான் பண்ண அபச்சாரம், அவனோட கூட பிறந்தேங்கிறது எனக்கு பெரிய தோஷம். அனுஜோ ராவணசியாகம் தேனச்சாஸ்தி அவமானித்தாகும், அதுக்கு மேல மோசம் என்ன கேட்டா, அந்த ராவணன் கூட என்ன உதறி தள்ளிட்டான், நீ லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டான், அங்கேயாவது ஒழுங்கா இருந்தேன்னா கிடையாது. அப்படி தன்னுடைய அயோக்கியத்தையை முன்னிட்டு கொண்டு விபீஷணன் வந்து சரணாகதி பண்ற மாதிரி, நமக்கு எந்த விதமான யோக்கியதையும் இல்லை அப்படின்னு நாம போத்தி இருக்கக்கூடிய போர்வைகளை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு சுத்தமான ஆத்மாவை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும், அதுதான் சரணாகதி. சரணாகதி தான் அஞ்சலி அப்படின்னு சொல்றார். அதுக்காக தான் இவர்கள் கிட்ட எல்லாம் பிரார்த்திக்கிறார் பகவான் அப்படின்னு உள்ள அர்த்தம். அப்ப துகூலஹரணே விரஜசுந்தரீணம் அடுத்தது தைத்தியானுதாவ நவிதாவபி லப்த சாஹியம், அசுரர்களை பின்தொடர்ந்து ஓடின காரியத்தையும் இந்த கணுக்கால் எல்லாம் போச்சு. ஏன்னா பின்தொடர்ந்து ஓடினான் யவனன், கிருஷ்ணாவதாரத்திலேயே யவனன் ஒருத்தன் இருந்தான், அவனை பின்தொடர்ந்து அவன் ஓடுறான். அதாவது என்ன கேட்டா, அந்த யவனன் கிருஷ்ண துரத்தின்னு ஓடுறான், அப்படி வரும் அவங்க, கிருஷ்ணனும் ஓடுறான், நின்று யுத்தம் பண்ணாமல் சக்கராயுதத்துல அவனை புசுக்கலாமல்லையோ அதெல்லாம் பண்ண ஓடிண்டே இருக்கான், அவனும் ஓடிண்டே இருக்கான், யாரும் கண்ணன் வேகத்துக்கு அவனால ஓட முடியல, மெதுவா ஓடி ஓடி ஓடி ஓடி கடைசியில முசுகுந்தன் எடுக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்து கண்ணன் அந்த முசுகுந்தனை இவன் எழுப்பினான். இந்த யவனங்கிறான், அவனை யார் எழுப்புறாளோ அவ போயிடுவான் அப்படின்னு அந்த முசுகுந்தனுக்கு வரான். அந்த ரீதியில அந்த முசுகுந்தனை இவன் எழுப்பினானா அவன் போயிட்டான் கடைசியில. இப்படின்னு ஐதிஹியம் இருக்கு. இதே மாதிரி பல சமயம் தேவாசுர யுத்தத்துல பல சமயம் அசுரர்களை துரத்தி துரத்து போய் பெருமாள் அடிச்சான்னு உத்தர ராமாயணத்தெல்லாம் கூட வரும். அதனால தைத்தியானுதாவன விதாவபி லப்த சாக்கியம், எல்லா சமயத்தும் கண்ணனுக்கு துணை புரிந்தது இதுதான். கந்தர்ப்ப காகல நிச்சங்க கலாசிகாபம், மன்மதனுடைய காகலம் திருச்சி இந்த மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு, தூணி அம்பரா தூணி மாதிரியாக இருக்கிறது அப்படின்னு. அப்புறம் கலாசிகான ஸ்பட்டிக பாத்திரம் மாதிரி இருக்கு, இப்படிப்பட்ட உம்முடைய ஜங்கா யுகமானது ஜெயதி, இது ஜெயிக்கிறது அப்படின்னு அதுக்கு பல்லாண்டு பாடும்படியாக இந்த ஸ்லோகம். இங்க நிறைய உதாரணம் கொடுத்துருக்காரு, கந்தர்ப்ப காகலம் நிச்சங்கம் கலாச்சிகா அப்படின்னு ரெண்டு மூணு உபமானங்கள்லாம் கொடுத்துருக்காரு. ஏன் இந்த ரெண்டு மூணு உபமானங்கள்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டா, ஒன்னு இருந்தா கூட இன்னும் ரெண்டு மூணு இருந்தா இன்னும் அழகா இருக்குமே அப்படின்னு அந்த ஸ்ரீ வராக சரம ஸ்லோகத்தை சுவாமி தேசியன் வியாக்கியானிக்கும் போது அழகா ஒரு விஷயம் சாதிக்கிற, காஷ்ட பாஷாண சன்னிபம் சொல்லிச்சேன், காஷ்டம் போல பாஷாணம் போலன்னு ரெண்டு ஏன் சொன்னார் அப்படின்னா, ஆனாலும் ஒரு திருஷ்டாந்தமே அமையாதோ எண்ணில் சாதர்மியத்தில் அதிசயம் தோற்றுகைக்காக பல திருஷ்டாந்தம் சொல்ல கடவுது என்று ஆலங்காரிகர் சொன்னார்கள். அலங்கார சாஸ்திரம் சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்துல அழகா சொல்லியிருக்கான், ரெண்டு மூணு திருஷ்டாந்தம் சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னுட்டா அவா, ஒரு உதாரணம் மாத்திரம் இல்லாமல் ரெண்டு மூணு சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா, அதனால அந்த மாதிரி ரீதியில ரெண்டு மூணு சொல்றாராம். இங்க அந்த உதாரணங்கள்லாம் சொன்னாதான் நமக்கு நல்லா புரியும் அப்படிங்கறதுக்காக. ஜங்காயுகம் ஜெகதி தேவபதே ஸ்வதீயம் அப்படின்னு இந்த இடத்துல தூத்தியே துகூலகரணே பிரஜசுந்தரீணாம் தைத்தியானுதாவன விதோன்னு பார்க்கும்போது எத்தனையோ விஷயம் இருக்கு. அதாவது தூத்தியே அப்படின்னா தர்மத்துக்காக தூத்து போனவன், துகூலஹரணே விரஜசுந்தரீணாம் அப்படிங்கிறது காமத்துக்காக செய்தவன், தைத்தியானுதாவன விதோ அப்படின்னு சத்ருவ நிகிரகத்துக்காக பண்ணவன், மோக்ஷத்துக்காக தன்னுடைய திருவடியே கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு எல்லாமே நமக்கு வச்சுக்கணும். இப்படி ஒன்னு ஒண்ணு சொன்னா கூட உள்ள அர்த்தங்கள் நிறைய ஒண்ணுமான அப்படின்னாலும் சுவாமி தேசியனுடைய ஸ்லோகத்துல இந்த மாதிரி உள்ள அர்த்தங்கள்லாம் நிறைய பாத்துக்கணும். முன்னாடியே சிவசங்கச்சாசன் ஒரு இடத்துல எழுதியிருக்கார், சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு மூணு குணங்கள் இருக்கு இல்லையோ, இந்த மூணு குணங்களையும் பெருமாள் இந்த ஸ்லோகத்துல சொல்றாரா. முன்னாடி நிர்மூலையன் மரசிமே நிபிடம் தமிஸ்ரம் அப்படின்னு அந்த இடத்துல தமோ குணத்தை பத்தி சொன்னார், ஆலட்சி சத்துவம் அதிவேளதையோத்தரங்கம்னு சத்துவகுணத்தை சொல்றார். நாபி சரோஜ ரஜசாம் பரிணாம பேதைங்கிற இடத்துல ரஜோகுணத்தை சொல்றார். இப்படி எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க பல வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் உள்ளடக்கி தேசியன் ஸ்லோகம் சாதிக்கிறார் அப்படிங்கறத நம்ம இங்க அனுபவிக்க முடியும். அடுத்து முக்கியமானது எம்பெருமானுடைய திருவடியை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஜெய விபுதவதேத்வம் தரிசிதா பீஷ்டதானஹா சக சரசிஜவாசா மேதினிபியாம் வசாபியாம் நலவதமிவம் ருத்ரன் பாபராசிம் மதீயம் கருட சரிதனூப்பே கந்தஹஸ்தீவ தீவ்யன் கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.